அழகு போல மிக சிறிதாகும் இந்த பிறப்பு. சிறுசங்கோட ஓசையை போல் மிக பெரிதாகும் கொண்டு நெருப்பு. அட பாலாட்டும் நாயாக்கள் பால்வோடு சந்தோஷம் கொணருது. பல நூற்றாண்டு வேண்ட என் வெப்பம் புலன்களை விட்டு எங்க போகும். அத பல பக்கம் புரிவைத்து இடம் பக்கம் பம்பு விடுவை தப்பாது. விடுகிற வானில் கொடிகளை நாட்டு பறவையின் பாதை செல்கவே. கேள்வி எழும் முன்னே விடை காணோமே. சதையினில் தைக்கும் உள்ளினில் கூட புதையலை தேடி தோழனே. சிறிதாகும் இந்த பிறப்பு. சிறு சங்கோட ஓசையை போல் மிக பெரிதாகும் கொண்ட நெருப்பு. அட பாலாட்டும் நாயாக வாழ்வோடு சந்தோஷம் கொடருது.